நல்ல நேரம்தான், என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான். இனிமேல நல்ல நேரம்தான், என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான். அள்ளித்தான் பாரிக்கட்டு முல்லப்பூ மாலகட்டு, இனிமேல நல்ல நேரம்தான், அட இனிமேல நல்ல நேரம்தான். ஏனள்ளி தொட்டு தொட்டு நான் கூடத்தான், பூவண்ணு பட்டு கட்டி ஏன் கூடத்தான், நீ அள்ளி தந்ததென்ன இப்போதுதான். இனிமேல நல்ல பாரு பொன்னாக கூவிப்பேன், அதோட கேளு எல்லாமும் கொடுப்பேன். கூடத்தான் சேர்ந்தாலே போதும் மச்சான், பூ போட்டு பாராட்டத்தான், காலாட்டத்தான். கண்ணுக்கு முன்னால காவேரி தான், ஒண்ணுக்குள் ஒன்னாக என் நேரம் தான். கண்ணுக்கு முன்னால காவேரிதா, ஒண்ணுக்குள் ஒன்னாகும் என் நேரம்தான். மேல நல்ல நேரம்தான், என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான். இனிமேல நல்ல நேரம்தான்.